అస్మద్గురుభ్యో నమః. శ్రీహరయే నమః, శ్రీహరయే నమః, శ్రీహరయే నమః. నేమం విరించో లభతే ప్రసాదం, నశ్రీర్న శర్వః కిముతా పరేతే. ఎన్నో సురాణామసి దుర్గపాలో విశ్వాభిమన్యైరపి వందితాంగ్రిహి. యత్పాదపద్మమకరందనిషేవణేన బ్రహ్మాదయ శరణదాశ్నువతే విభూతి. కస్మాద్వయం కుసృతయః ఖలయో నయస్తే దాక్షిణ్య దృష్టిపదవీం భవదః ప్రణీతాః. చిత్రం తవేహితమహోమితయోగమాయాలీలా విసృష్టభువనస్య విశారదస్య. సర్వాత్మనః సమదృశో విషమస్వభావః భక్తప్రియో యదిసి యదసి కల్పతరుస్వభావః. వ్రీడా విద్ధవదాన్యదానవయశో నాసీరఘాటీ భటః. త్రయక్షం మకుటం పునన్నవతు నః. త్రైవిక్రమో విక్రమః యత్ప్రస్తావసముచ్చిత ధ్వజపటీ వృత్తాంత సిద్ధాన్విభిః. స్త్రోతోభిః సురసింధురష్టసుదిశ సౌధేషు దోధూయతే. ఓం గీవూలగళంద ఉత్తమం పేర్పాడి. ఓం గీవూలగళంద ఉత్తమం పేర్పాడి. నాంగళం పావంచి సాటి నీరాడినా பகவான் ரெண்டடியினால அத்தனை உலகத்தையும் அளந்து ஸ்வர்க்கத்தையும் அளந்து மகாபலிட்ட மூணாவது அடி எங்க வைக்கணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கோ அப்படின்னு உங்களுக்குதான் அத்தனை எல்லாமே உங்களுக்கு அதீனம் அப்படின்னு சொல்றேன்ல, அதனால எனக்கு மூணாவது அடி எங்க வைக்கணும் சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்கிறது மகாபலி சக்கரவர்த்தி. அபிந்தாத்மா அவிக்லபம் வஜஹ. ரொம்ப தீரதையா மனச சஞ்சலம் அடையாம எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம சௌமியமா மகாபலி பதில் சொல்றார். யத்யுத்தமே ஸ்லோக பவான் மமேரிதம் வசோ வ்யலீகம் சுரவர்யமஸ்யதே கரோம்யுதம் தன்ன பவேத் பிரலம்பனம் பதம் த்ருதீயம் குரு ஷீர்ஷ்ணிமே நிஜம். பாவன கீர்த்தி எழுந்தருளக்கூடிய மகானுபாவா தேவசிரேஷ்டா, நீங்கள் வந்து என்னுடைய வார்த்தை அசத்தியமாக வேண்டாம். மூணாவது அடியும் தரேன் ததாமி அப்படின்னு சொன்ன அவஸ்தைக்கு கண்டிப்பாக அந்த வார்த்தை நிச்சயமா வஞ்சனையாகாம இருக்கும்படியான மூணாவது அடி என்னுடைய மே ஷீர்ஷ்ணி நிஜம் என்னுடைய சிரசு மேல வச்சுக்கோங்கோ அப்படின்னு விவக்ஷிதம் அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, சரியா பார்த்தா பகவான் வாமன வட்டுவாக இருந்து என்னுடைய காலடியில மூணு அடி மண்ணு கேக்கறேன் அளந்து எனக்கு தாங்கோ அப்படின்னு சொல்லி திரிவிக்ரமனாக ஆகி ரெண்டு அடியில சத்தியலோக பர்யந்தம் லோகத்தை பூரா அளந்தெடுத்துட்டார். அப்படி அவர் மாதிரி வஞ்சனை மூலமா தானே பண்ணியிருக்கார். அப்போ ஆனா அப்படி இருப்பிலும் என்னுடைய மூணாவது அடி நான் மூணு அடி தரேன்னு சொன்ன அவஸ்தைக்கு நிச்சயமாக உங்களுடைய கருணையினால என்னுடைய சிரசு மேல வச்சுக்கோங்கோ. வெறும் ஒரு சிரசு நினைச்சுக்காதேங்கோ, தலையை நினைச்சிட்டு என்ன தலை என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கறத நினைச்சுக்காதேங்கோ. என்னுடைய பௌதிக விபவத்தையாக்கும் இந்த ரெண்டு அடியில நீங்க அளந்தெடுத்தேன். ஆந்தரிகமான சிந்தனை அப்படின்னு ஒண்ணு இருக்கே, உள்ளுக்குள்ள ஆத்மா அப்படின்னு உண்டே, என்னுடைய மனசு, மனசுதானே எல்லாமே விஷயம். மனசை விட பெருசு கிடையாது உலகம் பூரா. ஈரல் 14 உலகத்தை அளந்து பார்த்தாலும் மனசு விட பெருசு கிடையாது. அப்ப உள்ள இருக்கக்கூட அந்த மனசு, என்னுடைய அந்த சிந்தனை அது அடங்கினதாக்கும் இந்த சிரசு. அதனால அந்த சிரசை உங்களுக்கு பதார்ப்பணம் பண்றேன் அப்படின்னு, அது அது மேல கருணை உண்டாகணும் அப்படின்னு மகாபலி சொல்ற. மேலும் என்ன சொல்றார், விபைமினாகம் நிரயாத்பதச்சுதோ. நான் வந்து எதுலையுமே பயம் கொள்ளறதில்லை, நரகத்துல பயம் இல்லை எனக்கு. நரகம் கிடைக்கும் அப்படிங்கறதுனால பயம் இல்லை எனக்கு. வருண பாஷம் கட்டி போட்டிருக்கேன், அந்த வருண பாஷத்திலயும் எனக்கு பயம் இல்லை. கஷ்டங்கள் நேர்ந்துடுமா அதுலயும் எனக்கு பயம் இல்லை. அர்த்த கிருச்சராது தன சம்பாதம் எல்லாமா இல்லாம ஆயிடும், பைசாவே இல்லாம ஆனாலும் எனக்கு பயம் கிடையாது. ஆனா அப்பகீர்த்தியை நான் பயப்படுறேன். அசாது ஆதாத், நிர்மூலமான அபகீர்த்தியை நான் நிச்சயமா பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி பகவான புகழ்த்தரார். அப்புறம் தேனாஹம் நிகிரஹீதோஸ்மி பவதா பூரி கர்மணா. நான் வந்து உங்களால பிடிச்சு அடக்கப்பட்டவனாகவும் வருண பாஷத்துல கயிறுனால கட்டி போட்டிருக்கேன். இப்படி பண்ணிருந்தத, இப்படி பண்ணல துக்கம் இல்லையா அப்படின்னு நினைச்சுப்பான நீ தீர. எனக்கு ஒரு சொட்டு கூட துக்கம் இல்லை. அசோச்சியா நன்வ சோச்சஸ்துவம் அப்படின்னு பகவத்கீதால பகவான் சொன்ன மாதிரி, எந்த சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டங்களா இருந்தாலும் இதுல நம்ம மனசுல அடிமைப்பட்டு சந்தோஷப்பட்டுக்கிறதும் துக்கப்பட்டுக்கிறதும் அது சாதாரண மாயையில வரக்கூடிய இயல்பான பிரகிருதி தான். அதுல மனசு கொடுக்கறதுல பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நீ தந்தது தானே பா சுவாமி, நீங்கள் தந்ததுதான் எல்லாமே. உங்களுக்கு அடிமைப்பட்டு போறதுல எனக்கு எந்த துக்கமும் இல்லை. பரிதபிக்கிறதுக்குன்னா வியதேச்ச, இதுல எல்லாம் கஷ்டப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லி என்னுடைய சிரசு மேல உங்களுடைய பாதத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு மகாபலி சொல்றார். அந்த சமயம் விந்தியா வலி வந்து மனைவி வந்து சொல்றார், கிரீடார்த்தவாத்மனிதம் த்ரிஜகத்கிருதம் தே சுவாமியம் துதத்த குதியோ பரயீஷ குர்யுஹு கர்த்து பிரபோஸ்தவ கிமஸ்யத ஆவஹந்தி த்யக்த்ஹ்ரியஸ்பதவரோபித கர்த்ருவாதாஹ. பிரபோ, இந்த மூணு உலகமும் விளையாட்டுக்கு வேண்டி பண்ணப்பட்டது உங்களால. அப்படி இருந்துட்டும் இங்க செலவா எல்லாரும் மந்த புத்தி ஆட்டுமா சுவாமித்வம் எடுத்துக்கிறா, சுவாமியம் குரியுஹு நான் தான் நான் தான், இது என்னுடைய உலகம், என்னுடைய விஷயம், என்னுடைய பந்து, என்னுடைய அப்பா, என்னுடைய குழந்தை அப்படின்னு மார்ப தட்டிக்கிறா. மூணு உலகத்தையும் நீங்கள் எடுத்துட்டும் இவாளுக்கு புத்தி வந்துட்டு இல்லையே அப்படின்னுட்டா. அடடே, பொதுவாக மனைவிட்டேந்து சர்டிபிகேட் வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இங்க இருக்கிற அந்த விந்தியாவலி பத்னி சொல்றா, இவருக்கு புத்தி வந்துட்டு இல்லை, ஏன்னா இப்பவும் என்னுடைய சிரசு அப்படின்னு மார்பு தட்டிக்கிறாரே. சரியா பார்த்தா பூமி அளந்தார் முதல் அடியில அப்படின்னா மகாபலியையும் தானே அளந்திருப்பார். எல்லாருடைய சிரசுக்கு மேல காலு வச்சா மாதிரி தானே ஆகும். அப்புறம் எப்படி மூணாவது அடி ஸ்பெஷலா மகாபலி சக்கரவர்த்தியுடைய தலையில வைக்கிறது அப்படின்னா, இதுக்கு சமர்த் ஒரு ப்ரூஃப் என்ன, இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி கர்வத்தோட இப்ப வைங்கோ அப்படிங்கிற மாதிரி கர்வத்தோட இருக்கிறத முதல் அடி அளந்தார். இப்ப அந்த கர்வத்தை விட்டு விட்டு அது பகவானுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணி அந்த கிரீடத்தை மாத்தி, சுவாமி நான் என்னையே அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு அந்த ஒரு அந்த ஆத்ம சமர்ப்பணம், அதுதான் மூணாவது அடி. சரியா சொன்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிருக்கார். அதனால நீங்கள் மனைவியும் சொல்றா இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றா. பிரம்மதேவர் உடனடி வந்து விடுறா. பிரம்மதேவர் வந்து சொல்றார், பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜெகன்மய முஞ்சைனம் ஹிருத சர்வசும் நாயமர்ஹதி நிக்ரம் சராச்சர ஜெகநாயகா தேவ தேவாதீவா ஜெகதாகாரமே. நடந்தது நந்தூர்த்து. இவரை வந்து வதம் பண்றதுல சரி கிடையாது, இவரை கட்டி போடுறதுல சரி கிடையாது. ஏன்னா அர்ஹதி, அவன் அர்ஹதே இல்லை. ஏன்னா சின்ன மூணு தோஷம்தான், கர்வம் இருக்கு, ரெண்டாவது தோஷம் தேவர்கள் எல்லாம் அடக்கி வச்சிருந்தார், மூணாவது தோஷம் ஆச்சாரிய நிந்தனை பண்ணினான், அவ்வளவுதான். இந்த மூணு தோஷத்துக்கு இப்படி பண்றது சரியே கிடையாது அப்படின்னு சொன்னதும் பகவான் வந்து பிரம்மதேவர்கிட்ட சொல்றார், பிரம்மன் யமனு கிருண்ணாமி தத்விஷோ விதுனோம்யம் என்மத புருஷஸ்தப்தோ லோகும் மாம் சாப்பியமன்யத. பிரம்மா, நான் வந்து யார் ஆசீர்வாதம் பண்றேனோ அவளுடைய அத்தனை தத்விஷா அத்தனை ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தையும் ஒரு இலக்கு அளக்குவேன், டெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். தன்னுடைய பக்தர்களை பகவானுக்கு தான் டெஸ்ட் பண்ண முடியும். நிறைய கொடுப்பேன், அளவுக்கு மீறின விஷயங்கள் நிறைய கொடுப்பேன். ஆனா அதுல கர்வம் கொண்டுட்டானா அந்த அளவுக்கு மீறின விஷயத்த நான் எடுத்துட்டு விடுவேன். ஏன்னா அதை எடுக்கலைன்னா கர்வத்தினால அவன் அழிஞ்சு போயிடுவான். அவனை ஆசீர்வாதம் பண்றதுக்காக தான் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குது. இப்ப ஒரு குழந்தை வந்து சாக்லேட் வேணும் வேணும்னு சொல்லி அழுதுண்டே இருக்கு, ஐஸ்கிரீம் வேணும் சொல்லி அழுதுண்டு இருக்கு. ஆனா அம்மைய ஓரளவுக்கு கொடுத்தா அதுல திருப்தி ஆகலை அந்த குழந்தை, திருப்பி அழுதுன்னு இருக்கு, அடம் பிடிச்சுட்டு இருக்குன்னா ரெண்டு அடி வைக்கதான் செய்வா, முடியாது தர முடியாதுன்னு வாங்கி கொடுக்க மாட்டா. அந்த குழந்தை அழும் அன்னைக்கு பூரா. ஆனா அழுதாலும் பரவாயில்லை, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி பிடிக்கும், சாக்லேட் சாப்பிட்டா பல்லு கேடு வரும், இப்படி கண்டினியூஸா சாப்பிடுறது தப்பு. குழந்தையுடைய ஆசை ஆசைப்பட்டுன்னு தானே இருப்ப, அந்த குழந்தைக்கு எத்தனை கொடுத்தாலும் மதி வருமா? ஆனா அம்மாக்கு தானே தெரியும் எத்தனை கொடுக்கணும் எப்ப கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரிதானே ஜெகன் மாதா தானே சுவாமி பகவான், அந்த பகவானுக்கு தெரியாதா? அப்ப அளவுக்கு மீறி இருக்கிறத கர்வம் வந்துடுமோ? கர்வம் வந்தாச்சுன்னா அடக்கண்டது பகவான் கையில பொறுப்பு, பகவான்ட்ட இல்லவா நம்மளை காப்பாத்துற பொறுப்பு. அந்த காப்பாத்துறதுக்கு தான் பகவான் நன்னா டெஸ்ட் பண்ணுவார், நிறைய கொடுப்பார், நிறைய எடுப்பார், நிறைய சந்தோஷத்தை தருவார், துக்கம் கொடுப்பார். இப்படி பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில, அதுல எல்லாம் மனசு சஞ்சலனம் அடையாம பகவத் பக்தி பண்ணுவோமா அப்படிங்கிற அந்த ஸ்திர புத்தி வருத்தனம்லவா பகவான்லயே ஸ்திர புத்தி வரணுமே. நம்ம நினைச்சா வந்துடுமா? எல்லாம் நம்ம சாமர்த்தியத்துல நடந்துடுமா? பகவானுடைய சாமர்த்தியம் பகவானுடைய அனுகிரகத்துல தானே. அப்போ இப்படி ஏதாவது கஷ்டம் தரதா இருந்தாலும் பகவானுடைய அனுகிரகம்னு பிரத்யக்ஷமா பகவானே சொல்றார், அனுகிருண்ணாமி தத்விஷா விதுனோமி. அதனால நான் கஷ்டம் கொடுக்கறது இல்லை, அவளுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு. யதா கதாசித் ஜீவாத்மா சம்சார நிஜ கர்மபிஹி, இந்த ஜீவாத்மா வந்து தன்னுடைய பிராரப்த கர்மத்தினால என்னெல்லாமோ வாழ்ந்து பிறந்து சம்சாரத்துல அப்படியே உழன்று இருக்கா, ஒரு புருஷ ஜென்மத்தை அடைஞ்சிருக்கா. இந்த புருஷ ஜென்மத்துல பகவான் எல்லாம் கொடுக்கறார், நன்னா ஜென்ம கர்ம வயோ ரூப வித்யைஸ்வர்ய தனாதிபிகி, தேக தேக சௌந்தர்யம் பிரவிற்த்தி யவ்வனாவஸ்தை வித்யா படிப்பு பிரபுத்வம் தனம் போன்றதெல்லாமே கொடுப்பார். ஆனா இதெல்லாம் எப்ப ஏற்பட்டது? ஜீவனுக்கு ஊக்கம் கொடுக்கறது இதெல்லாமே. அப்ப அது ஊக்கம் கொடுக்கறது அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஆயிடுத்து அழியறது அப்படின்னா அப்ப நினைச்சுக்கணுமா பகவானுடைய அனுகிரகம், மது அனுகிரகா, அது பகவானுடைய அனுகிரகம். எதுக்குன்னா இது ஜாஸ்தி எல்லாம் கொடுக்கறார், அதுக்கு அளவு மீறி ஆயிடுத்து, அளவு மீறி ஆனாலும் தர்மம் பண்ணாம நம்ம அதுல கர்வம் கொண்டு இருக்கோம் அப்படின்னா நிச்சயமா பகவான் அதை சோதிப்பார், அதை எடுத்துப்பார் நம்மளை காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்கோ பிரம்மதேவரே. விஷ்ணு வந்து மகாபலிக்கு ஆசீர்வாதம் பண்றார். ஏஷமே பிராபித்தஸ்தானம் துஷ்பிராபம் மம வைரபி தாவரநேரந்தரஸ்யாயம் பவிதேந்திராமதாஷ்யா. மகாபலி சக்கரவர்த்தி, நான் தரேன், என்ன வேணும்னா கேட்டுக்கோ, நான் தரேன் அப்படின்னு சொல்றத, ததாமி அப்படின்னு சொல்றத, பிரபு வந்து அத்தனையும் அளந்தார், மூணாவது அடி எங்க அப்படிங்கிற மாதிரி சோதித்தார் மகாபலி சக்கரவர்த்திய. இப்ப என்னுடைய சிரசையே எடுத்துக்கோங்க, நான் என்னையே சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் பகவான் பணிஞ்சுட்டாராம். பகவானுக்கு அவ்வளவுதான், அவ்வளவுலாம் கோபம் வராது. பகவானுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு தான் கோபம் வருது, அது வந்தாலுமே ரொம்ப சுலபமா வேகமா போயிடுறது. சிரஸ் தான் நானே சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னதும், மகாபலி நீ வந்து தேவர்களாட்டமா, தேவர்களுக்கு கூட ஒரு இந்த இடத்துக்கு போனோம்னு ஆசைப்படக்கூடிய அப்பேற்பட்ட இடம் அது எங்க அப்படின்னா, சுத்தல லோகம். அங்க வந்து நீ வந்து தற்காலம் இப்போதைக்கு அங்க நீ வசி, எந்த ஆதி வியாதி இருக்காது, ஆதையா வியாதையா எந்த சங்கடமும் இருக்காத இடம், நல்லா சந்தோஷமா இருக்கக்கூடிய எந்த சல்யங்களும் இல்லாத ஒரு இடம் சுதலலோகம், நீ அங்க வசி. அதுக்கப்புறம் என்னன்னா, நீ வந்து இப்ப வந்து இந்திர பதவி, இந்திரன் அப்படிங்கறது ஒரு பதவி, நீ வந்து சாவரணி மன்வந்தரத்துல நீ இந்திரன் ஆவாய் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், அப்படி ரெண்டு ஆசீர்வாதம் பண்ற. இது ரெண்டு ஆசீர்வாதம் பண்ணாரே இல்லையோ, ரக்ஷிஷ்யே சர்வதோஹம், அதோட முடிச்சுட்டானா கேட்டா கிடையாது, நீ சுதல லோகத்துல இருக்கிறத நான் உன்னை காப்பாத்துவேன், உன் கூடவே இருப்பேன், கதாபாணியாக நான் உன்னை கூட இருந்து உன்னை காப்பாத்துவேன். மட்டுமல்ல, பிரஹ்லாதன் உன்னுடைய வந்து தாத்தா, அவரும் உங்க கூட இருப்பேன். ஏன்னா பக்தி பஜனை பண்ணண்டாமா, சுதல லோகத்துல இப்பவும் பகவான் அங்கதான் இருக்கார், மகாபலி சக்கரவர்த்தி கதாபாணியாக வெளியில பகவான் இருக்கார், உள்ள பிரஹ்லாதன் கூட இருக்கார். இது எங்க அப்படின்னா, ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல வால்மீகி முனிவர் எடுக்கிறார், கதாபாணியாக அடிச்சு ஓட்டினார் அப்படின்னு வருது. இப்பவும் அங்கதான் சாவரணி மன்வந்தரம் வந்துட்டே. இப்படி பகவான் வந்து அதிதி தேவியுடைய ஆசிய நிறைவேற்றினார் என்று சொல்லி, மேலும் அங்க வந்து உபேந்திரனாக பகவான் இன்னொரு வடிவம் எடுக்கிறார். கதாபாணியாக மகாபலிக்கு காவல் காக்கிறார், உபேந்திரனாக இந்திரனுக்கு அரசாட்சி பண்றதுல ஒத்துழைச்சுண்டு பகவான் சுவர்க்கலோகத்திலையும் அங்க இந்திரனுக்கு சகாயமாக இருக்கார், அதிதி தேவியோட ஆசையை நிறைவேற்றினார். அப்ப பிரஹ்லாதன் வந்து அங்க சொல்றார், நேமம் விரிஞ்சோ லபதே பிரசாதம் நஸ்ரீஹி ந சர்வஹா கிமுதா பரேதே. சுவாமின், உங்களுடைய ஆசீர்வாதம் பிரம்மதேவனுக்கு போலும் அடைய முடியறதில்லை, லக்ஷ்மி தேவியும் அடையறதில்லை, ஸ்ரீ ருத்ரனும் அடையறலை, பின்ன வேற யாராவது சொல்லணுமா? ஆனா இந்த அசுர குலத்துக்கே நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணினேலே, அந்த அசுர குலத்தையே ஒரு காவல் துர்கபாலஹா, காவல்காரனாக மகாபலி சக்கரவர்த்திய காப்பாத்தின் இருப்பேன்னு ஒரு வாக்தானம் பண்ணினேலே, எப்பேற்பட்ட கருணா நிதி அல்லவா நீங்கள், கருணாமூர்த்தி அல்லவா, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பிரஹ்லாத சுவாமியும் வழிபட, பிரஹ்லாத சுவாமியும் பலி சக்கரவர்த்தியும் சுதலலோகம் போய் பகவானும் காப்பாத்தி இந்திரனையும் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி, இந்த சரித்திரத்தை யம் இதம் தேவதேவஸ்ய ஹரேர் அத்புத கர்மணஹ அவதாரானுசரிதம் ஷிண்மன் யாதி பராங்கதிம். தேவர்களுக்கும் தேவனாக ஆச்சரியமான பகவான் மகாவிஷ்ணு வாமன அவதாரமா வந்த இந்த கதைய கேட்கிறவாளுக்கு பராம் கதி, பரமமான கதி அடைவார்கள். கிரியமானே கர்மன்னிதம் தெய்வே பித்ரேத மானுஷே எத்ர எத்ரான் கீர்த்தியேத தத்தேஷாம் சுக்ருதம் விதுஹு. தேவ பிரீத்தி பண்றதையோ, பித்ரு பிரீத்தி பண்றதையோ, இல்லைன்னா மனுஷ பிரீத்தி பண்றதையோ, ஏதாவது கர்மம் அனுஷ்டானம் பண்றத இந்த வாமன சரித்திரத்தை கீர்த்தனை பண்ணினா அந்த கர்மம் குற்றமற்ற அனுஷ்டானமாக முடியும்னு விதுகு பிராமணிகர்கள்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லி அந்த கதையை பூர்த்தி பண்றா. ஏன் அப்படின்னா, இப்போ வைதிகம் எல்லாம் பிரேக் என்னாவது எடுத்தா, இல்லைன்னா வைதிகம் ஹோமம் பண்றத, ஏதாவது போன் பார்த்தா, இதெல்லாமே நிஷித்தம். ஆனா அது பண்றத என்ன பண்ணுவா, வாமனை ஸ்மரணை பண்ணிப்பா. வாமன அவதாரமூர்த்தியை ஏன் ஸ்மரணம் பண்றா அப்படின்னா, அங்க வந்து அஸ்வமேதம் நடந்துட்டு இருந்தது, மகாபலி சக்கரவர்த்தி பண்ணிட்டு இருந்தார். ஏழாவது நாள் அந்த லாஸ்ட் நாள் சுவாமி வந்தார், அந்த யாகம் பூர்த்தி ஆகல, என்ன பண்றது அப்படின்னு சொல்றத சுவாமி சொல்றா, என்னுடைய பக்த ஜனங்கள் அத்தனை பேரும் இந்த யாகத்தை பூர்த்தி பண்ணுவா, கார்த்திகைக்கு தீபம் ஈர்த்தி அப்படின்னு சொல்லி அருள் பண்றார். அப்போ என்ன வருது, அந்த பகவான் யாகத்துல ஒரு தடையாக வந்து அந்த தடையை நீக்கினார் அல்லவா. அப்ப நம்ம ஏதாவது தப்பு பண்ண அபராதம் பண்ணினோமானா, ஏதாவது நல்ல விஷயம் பண்றத வாமனமூர்த்திய ஸ்மரணை பண்றதுனால அந்த குற்றங்கள் எல்லாம் விலகப்படும், அது பரிபூர்ணமாக பகவானுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அவ்வளோ பெரிய அந்த வாமனமூர்த்தியை ஸ்மரணை பண்ணினாலே, வாமனமூர்த்திய நாமம் சொன்னாலே இன்னைக்கும் இன்னை பரியந்தம் அத்தனை வைதிகாலும் வாமனமூர்த்திய நினைச்சிட்டுதான் ஒரு ஒரு ஹோமங்களும் யாகங்களும் பண்ணிட்டு வரா. அப்பேற்பட்ட வாமனமூர்த்தி சரித்திரம் யாரெல்லாம் காதால மனசால அந்த உபன்யாசத்தை கேட்டேலோ, யாரெல்லாம் நினைச்சு பாக்குறேலோ, அந்த திரிவிக்ரமனாக உலகளந்த பெருமான் அல்லவா, அந்த இந்த வாமனமூர்த்தி தானே உத்தமன் பேர்பாடி அப்படின்னு ஆண்டாள் எடுக்கிறா. உத்தமன்கிறா, ஏன்னா இந்த வாமன சரித்திரத்துலதான் வதம் எதுவும் இல்லை, ஆசீர்வாதம் பண்றதுக்கே பகவான் வந்திருக்கார் எல்லாருக்குமே. அதுவும் யாருக்கு ஆசீர்வாதம், அசுரகுலத்துக்கு ஆசீர்வாதம். அசுரகுலம்னா அசுர சக்கரவர்த்தி தானே மகாபலி, மகாபலிக்கு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, தனக்கு இருக்கிறது அத்தனை பேருக்கும் கொடுத்து சந்தோஷம் கொள்ளணும், தானம் பண்ணணும். பகவானுக்கு எது வேணும், பொருள் எதுவும் வேண்டாம், அந்த பொருள் வச்சுட்டு இருக்கிற அந்த மனசு, அந்த பக்தி தான் பகவானுக்கு வேணும் அப்படின்னு காட்டுறாரு பிரத்யட்சமா. மகாபலி எது கொடுத்தாலும் ஏத்துக்கலை, ஆனா என்னுடைய சிரசு தரேன் அப்படின்னு மனசு பிரீத்தி அடைஞ்சு விட்டார். அவ்வளவுதான் அவருக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். பக்தியோட நம்மளே சமர்ப்பணம் பண்றதுதான் அவருக்கு அவசியம் அப்படின்னு ஒரு பெரிய பக்தி மார்க்கத்தையும் காட்டி தந்தார். தரக்கூடிய ஒரு அவதாரம், அந்த அசுரருக்கு நானே காவல் காக்கிறேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தியை எல்லாரும் சவுட்டி தாழ்த்தினா மகாபலி சக்கரவர்த்தின்னு சொல்றா, கிடையாது. பகவான் அந்த மகாபலி சக்கரவர்த்திய மேலோங்கி வச்சிருக்க ஆசீர்வாதம் பண்ணி, அடுத்த மன்வந்திரத்துல இந்திர பதவி, இப்போதைக்கு சுத்தலம் லோகத்துல தேவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த லோகத்துல சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கார் பிரஹ்லாத சுவாமி கூட பகவானுடைய காவல்ல, ப்ரொடெக்ஷன்ல. யாருக்கு கிடைக்கும், பக்தனுக்கு தானே கிடைக்கும். தன்னை தானே சமர்ப்பணம் பண்ணா பகவான் தன்னை சமர்ப்பணம் பண்ணுவார், பகவானையே தந்துடுவார் அப்படிங்கிற ஒரு அத்தியுதமான ஒரு சரித்திரம் இந்த வாமன அவதாரம் அப்படிங்கிற லீலை. நம்ம வாழ்க்கையிலையும் மகாபலி சக்கரவர்த்தி ஆட்டமா தானம் பண்றதுக்கும் கர்வம் அடங்கி எத்தனை புகழ் பணம் வந்தாலும், எத்தனை ஐஸ்வர்யங்கள் நிரம்பினாலும் அதெல்லாம் பகவானுடைய ஆசீர்வாதம். அது நம்ம கைவிட்டு போறதுனாலும் பகவானுடைய ஆசீர்வாதம் தான். நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அதை அடக்கிறதுக்கு தான் பகவான் சொல்லித்தரத்துக்கு வேண்டியதான் அப்படி பண்றார் அப்படிங்கிற சமர்ப்பண போதத்தோடையும் எல்லாருக்கும் இருக்கிறத பகிர்ந்துண்டு வாழணும், அதுதான் உத்தமமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த வாமன அவதார மூர்த்தி வந்து சொல்லித்தந்த அனுகிரகம் பண்ணின இந்த கதை மூலமா படிச்சுக்கிறோம். நம்மளும் அப்படி வாழறோம், தர்மத்திலேயே இருந்துட்டு சத்தியத்தை நன்னா கடைபிடிச்சுண்டு எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு பரோபகாரம் பண்ணிட்டு பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரிபூதரார்கள் ஆகலாம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வாமன அவதார சரித்திரத்தை பகவானுடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். ஜெய் போலோ வாமனமூர்த்திக்கே ஜெய், ஜெய் போலோ த்ரிவிக்ரமமூர்த்திக்கே ஜெய். வாமனாய நமஸ்துப்யம் பலிதர்ப்பாபஹாரிணே குருவாத புரீஷாய யக்ஞரூபாய மங்களம் பல்யர்ப்பித பதாப்ஜாய க்ராந்த த்ரிபுவனாய ச குருவாத புரீஷாய விஸ்வரூபாய மங்களம். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ. கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா ஸுகினோ பவந்து. காலே வர்ஷது பர்ஜன்யஃ பிருத்வீ ஸஸ்யஶாலினீ தேஷோயம் க்ஷோபரஹிதஃ ப்ராஹ்மணாஃ ஸந்து நிர்பயாஃ. த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ, த்வமேவ பந்துஶ்ச சகா த்வமேவ, த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ ஸர்வம் மம தேவ தேவ. காயேன வாஜா மனசேந்திரேர்வா உத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோம்யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய ராம ராம ராம ராம.